காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற. ஹே ஜூ மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற. ஹே காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற. ஜூ மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற. என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற. கண்ணாடி நெஞ்சு மேல கள்ள வீசுற. திண்டாடி திண்டாடி திண்டாடி சொக்கி நிக்கிற. என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓ இடுப்பில் மாட்டிக்கிச்சுடி. ஹே காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற. கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு உன் இடுப்பில் மாட்டிக்கிச்சுடி. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற. என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓங்கிடுப்பில் மாட்டிக்கிட்டு. என்ன சுத்துற. ஜூமந்து காளி போட்டு சுத்த வைக்கிற. அடி என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற. கண்ணாடி நெஞ்சு மேல கள்ள வீசுற. திண்டாடி திண்டாடி திண்டாடி சொக்கி நிக்கிற. அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு உங்கிடுப்பில் மாட்டிக்கிச்சுடியா.